DWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் வழங்கும் மக்கள் நடுவே. வணக்கம் அன்பார்ந்த நேர்களை, மீண்டும் உங்கள் அனைவரையும் மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 2:10 என்றாலே மக்கள் நடுவே EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் கொண்டு வரும் சவாலே சமாளி. சரிங்க, இன்றைக்கு இந்த கல்வி கேள்விகளில் பின்தங்கி இருக்கும் மாணவர்களுக்கு என்னென்ன தொழிற்கல்விகள் இருக்கின்றன, தொழிற்கல்வி திறன்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நம்மோடு இன்று பேசுவதற்கு வழக்கம் போலவே C3G செல்வமலர். வணக்கம் மலர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் போ, நன்றாக இருக்கிறேன். சரி, இன்றைக்கு நாம் பேசவிருக்கும் ஒரு சில தகவல்களை பற்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து வேலையை பத்தி பேசலான். இப்ப திறன் பயிற்சின்னு சொல்லும் போது ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரி துறையில போனா அவங்களால சிறப்பா தேர்ச்சி பெற்று வர முடியுமா, இல்ல ஒரு நல்ல சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதா, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் இருக்கு. அத குறிப்பாக பெற்றோர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டிய நிகழ்ச்சி இது. ஆஹா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1800-88-3973 EWRF கட்டணமில்லாத தொலைபேசி எண். ஆக நீங்கள் அழைக்கலாம். இன்று இல்லைங்க, நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க கேட்ட பிறகு நீங்கள் ஏதாவது தகவல்கள் ஐயங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, மேலும் நான் பேச போகின்ற மலர் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டுருமே. படைய பாத்திரைக்காக அந்த பாடலை நாம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 2:10 புதன்கிழமை என்றாலே மக்கள் நடுவேக்கான நேரம் இது. ஆக எண்களை குறித்து வைத்துக் கொள்ள சொல்லியிருந்தோம். 1800-88-3973 கட்டணமில்லாத தொலைபேசியை நாளை காலை அலுவலக நேரத்தில் நீங்கள் அழைக்கலாம். சரி, பல பெற்றோர்கள் இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருப்பாங்க நம்மளுடைய நிகழ்ச்சியை. செல்வமலர், தொழில் திறன் பயிற்சிகள் முடித்து இப்பொழுது வேலையை தேடிக் கொண்டிருக்கும் ஒரு சில நம்முடைய பின்தங்கிய மாணவர்கள் அவர்களுக்கான நிகழ்ச்சி இது. இப்ப பின்தங்கிய மாணவர்கள் நம்ம நிறைய விஷயத்த போன வாரம் முன்பு எல்லாம் பேசிட்டு இருந்த போல, அப்ப எனக்கு சில அழைப்புகள் வந்துச்சு. போன வாரம் நிகழ்ச்சியை கேட்டு பல பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது நம்ம நிகழ்ச்சி. அதே சமயத்துல வந்து இந்த பின்தங்கிய மாணவர்கள் வந்து படிச்சு அவங்க லெவல் 1 லெவல் 2 எல்லாம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வேலை கொடுக்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது நேர்களே கேட்டு இந்த வாரம் நீங்க நிச்சயமா அதை பத்தி பேசி ஆகணும் சொல்லுவோம் மலர் அப்படின்னு சொன்னதுனால, அது கும்பிடுற தெய்வம் குறுக்க வந்தது போல தஞ்சோங் மோட்டர்லேருந்து ஒரு HR மேனேஜர் வந்து தொடர்பு கொண்டு அவர் வந்து சில வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இந்திய இளைஞர்களை வந்து அவர் வலவீசி தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம், அந்த வேலை வாய்ப்புகளை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப ஒரு 3 பேரை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜீவன், ஹரிச்சந்திரன், யுவனேஸ்வரன். ஆமா, எப்போதும் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி நம்ம நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி பின்தங்கிய மாணவர்களோ விதவிதமான அவங்க வந்து தாண்டி வந்த சில பாதைகளை வந்து அவங்க வந்து இங்க பகிர்ந்துக்குவாங்க நேயர்களோட. இப்ப இவங்க 3 பேருமே வந்து நம்ம அலுவலகத்துக்கு வரும்போது இவங்க எல்லாம் பின்தங்கிய மாணவர்கள் தான் என்று சொல்லணும். அப்படின்னா பரீட்சையில தேர்ச்சி பெறாதவங்க, சில சரியில்லாத செயல்களில் ஈடுபட்டு அவங்க பள்ளியில வந்து எப்போதும் போல அந்த சேட்டைன்னு சொல்லுவாங்க, பின்தங்கிய மாணவர்கள் ஒரு சில குறும்புகள். ஆமா, அந்த குறும்புகள் அது வந்து சில அந்த ஒரு பிரச்சனைனால அது அதுல ஈடுபட்டனாலதான் அவங்களால வந்து கல்வியில வந்து அவளை தேர்ச்சி பெற முடியல. அந்த 3 பேருமே இங்க இருக்காங்க. அவங்கள பத்தி முத நம்ம அப்புறம் நீங்க பேசிட்டு, ஹரிச்சந்திரன் வந்து இப்ப எங்ககிட்ட நிறைய இப்ப வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஹரிச்சந்திரனை வந்து எங்க சென்டருக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு அழுவாத குறையா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி மா ஸ்கூல்ல பிரச்சனை கொடுக்கறாரு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து என் முன்னைக்கே ஹரிச்சந்திரன் வந்து அவங்க அப்பாவை சொன்னாரு, அமைதியா இருங்கன்னு கூட சொல்லல, கொஞ்சம் பெசாம இருக்கீங்களா அப்படின்ட்டு என் முன்னுக்கே அவங்க அப்பா வாதிட்டாரு. சோ அந்த ஹரிச்சந்திரன் இங்க இருக்காரு. அந்த ஹரிச்சந்திரனுடைய அப்பா அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாருன்னு நம்புறேன். அந்த ஹரிச்சந்திரன் நிச்சயமா நேர்கள் யார் அந்த பையன், அப்பாவை இப்படி கேள்வி கேட்டுப்பட்ட அப்படின்னு பல பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஹரிச்சந்திரனே வந்து உங்ககிட்ட பேச போறாரு. ஹரிச்சந்திரன், உங்களுடைய பேருக்கே உரிய அந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கா? இருக்கு மேடம், இருக்கு மேடம். அப்பா சரி, வணக்கம் ஹரிச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் வந்து போய் பேச மாட்டாரு, நீங்க எப்படி? நான் ரெண்டுமே கலந்ததுதான், ஒத்துக்கிறேன், ரெண்டுமே கலந்ததுதான். சரி, EWRF ல வந்து நீங்க வந்து சேர்ந்து எத்தனை வாரம் ஆகிவிட்டது? அவன் வந்து சேர்ந்துக்கா ஒரு மாசமா போதுக்கா. ஒரு மாதம் எந்த மாதிரி மாற்றத்தெல்லாம் உணர்ந்தீங்க? வந்து வீட்டுல அப்பாட்ட இன்னும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்க வந்தீங்களா? இல்ல இல்லக்கா, இப்ப வந்து கொஞ்சம் தீந்தி வாழ முடிவெடுத்திருக்கேன். என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கு? அம்மா அப்பாட ஒழுங்கா நடந்துக்கணும் இது வந்துச்சு, அம்மா அப்பாவுக்கு நல்ல போய் வாங்கி கொடுக்கணும் ரெண்டு வந்துச்சு, வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம ஆசைப்படுறது எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரெண்டு வந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுக்கா ஸ்கூல்ல, கூட்டாளிகள் சேர்ந்து சூறுறது அது. சரி, நீங்க பரீட்சையில இப்ப நீங்க எஸ்பி முடிச்சிட்டீங்க இல்லையா? முடிச்சுட்டு உங்களுக்கு சரியான தேர்ச்சி இல்ல, முக்கிய காரணம் வந்து என்னது? எதனால வந்து சரியான தேர்ச்சியை வந்து உங்களால பெற முடியல? கூட்டாளிதான்க்கா, கூட்டாளி ஒழுங்கா படிக்கல, பொன்த்தையும் கிளாஸ் அடிச்சுட்டு ஒன்த்தையும் ஸ்கோர் அடிச்சுட்டு அப்படியே இருந்ததுனாலதான். அது உங்க நண்பர்கள் தான், அதனாலதான். சரி, இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாற்றி அமைக்க போறீங்க? இதுக்கு முன்னாங்க வந்து பரிசை ஃபெயில் பண்ணாலும் எனக்கு என்ன செய்யறது தெரியல. இப்ப வந்து நான் வந்து ஷோ வந்து என்ன முடிவெடுத்துக்கனா, ஸ்கில் ட்ரைனிங்ல போந்து இன்ஜினியர் கோர்ஸ் ஒன்னு கடைச்சிருக்கேன் எங்களுக்கு. சோ அதுல போ படிச்சு நல்லா படிச்சு அம்மா அப்பா காப்பாத்தி இடபிள்யூஆர்எஸ்க்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அங்க வந்து முன்னேறின எண்ணம் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில முன்னோம் ஆசைப்படுதலாம் வாங்கினோம். ஒரு எனக்குள்ள இது இருக்கு, ஆத்திரம் இருக்கு, ஒரு வெறி வந்துருச்சு உங்களுக்கு, உங்களாலே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உதிச்சிருச்சு. நிச்சயமா. ஹரிச்சந்திரன் பாத்தீங்கன்னா, அவரு ரெண்டு நாளுக்கு முன்பு வந்து அவருக்கு அவர் தம்பியும் தங்கச்சி வேற கூட்டிட்டு வந்துட்டாரு. அக்கா இவங்களுக்கு ஆலோசனை தேவை, இவங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை அப்படின்ட்டு ஒரு அதான் சொல்றேன். இந்த பின்தங்கிய மாணவர்கள் வந்து அவங்களும் ஒரு ஹீரோவா ஆகலாம். அவங்களை வந்து ஜீரோவா பாக்காம நம்ம ஹீரோவா பாக்கணும். அவங்க இப்ப நான் ஏற்கனவே ஒரு 3 வாரத்துக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன், அந்த எம்எல்இன்னு சொல்றோம்ல, எம்எல்எம் சொன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு வாங்க, இது வந்து மல்டி லெவல் எம்பவரிங். அப்படின்னா ஒரு ஆளை நம்ம ஹீரோவா ஆக்கிட்டோம்னா அவரு போயிட்டு இன்னொரு ஆளை வந்து மாத்தணும், அப்பதான் வந்து இந்த சமுதாயத்துல வந்து மாற்றத்தை பாக்கலாம். இப்ப ஹரி கூட சில விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, அக்கா இப்ப வந்து நான் எங்க போனாலும் இப்ப கொஞ்சம் ஏற்கனவே பழகின நண்பர்கள் வந்து திரும்பி என்ன தேடி வராங்க, திரும்பி என்கிட்ட சொல்றாங்க, ஓ நீ ஒரு காலத்துல வந்து எங்களை இழுத்துட்டு போன, இப்ப நீ மட்டும் தெரியுதுங்களா, இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பாய்ப்பாங்க. என்ன மாறிட்ட நடிக்கிறியா இல்ல மாறிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, திரும்பி அந்த பழைய இதுக்கு வந்து அவங்கள இழுக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்றாங்க, அவனுடைய பழைய நண்பர்கள். சோ இந்த மாதிரி சூழல் வந்து ஹரி எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அது ஹரியே சொன்னாதான். இதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்துக்கா? கூட்டாளியே வேணாம் அப்படி முடிவெடுத்திருக்கேங்கா. கூட்டாளியே வேணாம், கூட்டாளி கடையில கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரெண்டு பேரும். வாடா அப்பதான் இடபிள்யூஆர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன், வாடா இது கேம் விளாட போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அசிதியா இருக்கு தூங்க போறோம் சொல்லிட்டு வீட்டுல போந்தேன். என்ன முடிவு எடுத்துக்கானாக்கா, கூட்டாளியே வேணாம், கூட போனா கெட்ட வழி தான் போவோம். ஹரி வந்து சில என்ன கேஸ், சண்டை கேஸ் இருக்கு, அப்புறம் வந்து சில சில சில வழிகள் அவர் ஈடுபட்டு அவர் ஒரு பெரிய கேஸ். இன்ஃபேக்ட் அந்த ஆசிரியர்கள்கிட்ட கூட நான் பேசியிருக்கேன். சோ அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது, ஆனா என்னன்னா இவர் வந்து எல்லா பாடத்திலும் ஃபெயில் பண்ணிட்டாரு. ஒரு விஷயம், நான் வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அந்த ப்ராஜெக்ட்ல நான் சொன்னேன் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து இடம் கொடுக்கணும், ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ல நம்ம சேர்த்து விடணும், திறன் பயிற்சி கல்லூரிகள்ல நீ வந்து தேர்ந்தெடு யாருக்கு எடுத்து கொடுக்கலாம், பிகாஸ் என்கிட்ட ஒரு 10-20 சீட் இருக்கு. சோ அந்த 20 சீட்டுக்கும் வந்து 20 சீட்ல வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சோ அதனால வந்து இவர் என்ன பண்ணாரு, வந்துட்டு சொன்னாரு 20 சீட் இருக்கா, 20 சீட் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. அவ சொன்ன எஸ்பிஎம்ல வந்து எல்லாமே பரிசீல நான் தேர்ச்சி பெறாததான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவரு சொன்னாரு. பாருங்க, தேர்ச்சி பெறாதனால எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ரொம்ப கவலையா சொல்லியிருந்தாரு. இதே வந்து நான் பாஸ் பண்ணிருந்தேன்னா நேரம் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு. அந்த அந்த கடமை நான் வந்து ஹரிமுகத்துல வந்து ஒரு ஒரு ஒரு ரிக்ரேட பார்த்தோம், ஒரு வருத்தம். என்னடா நம்ம அப்பவே கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்ன ஹரி, அவர் சொன்னாரு என்ன ஹரியோட கண்கள்ல பாக்கும் போதே தெரியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குளமாவது. சரி ஹரி, இதுக்கு பிறகு உங்களுடைய அந்த பழைய கதைகள்லாம் வேண்டாம், இதுக்கு பிறகு உங்களுடைய நீங்க என்ன இலக்கு வச்சிருக்கீங்களோ, என்ன எதிர்காலம் திட்டம் வச்சிருக்கீங்களோ, இந்த பயிற்சியில சேர்ந்து நல்லபடியா முன்னேற்றம் அடைந்து இப்ப இடபிள்யூஆர்எஃப்க்கு உங்களுடைய குடும்பத்திற்கோ நல்ல ஒரு பெயரை எடுத்துக் கொடுப்பீங்களா ஹரி? நிச்சயமா சாட்சி காட்டுவேன், சாதிச்சு காட்டுவீங்க. சரி, அடுத்ததாக ஜீவன், வணக்கம் ஜீவன். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிரிச்சுட்டே இருக்கீங்க நீங்க. சரி, நீங்களும் ஒரு பின்தங்கிய மாணவர். நீங்க இடபிள்யூஆர்எஃப்க்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிருச்சு? நான் வந்து 3 வாரத்துட்டு ஆகுதுக்கா. 3 வாரம். சரி, 3 வாரத்துல என்னென்ன மாற்றங்கள்? முதல்ல வந்து மலர், செல்வ மலர் சொன்னாங்க, உங்களோட தலையில இருக்கிற அந்த ஏக்கோர்லாம் வந்து வெட்டி இப்பதான் வீசினீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா? ஆமாக்கா. என்ன சொன்னா, மலர் அந்த பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த ஹிப் ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு தாக்கம் அவங்களுக்கிட்ட இருக்கும். அது ரொம்ப ஹரி கூட அந்த ஏக்கோர்னு சொல்றீங்களா, அது அது அது அது அது ஒரு ட்ரெண்ட். அதை வச்சிருந்தா தான் அவங்களுக்கு அவங்க அழகா இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஹரி அதை வச்சிட்டு வந்தாரு, இவர் ஜீவன் வச்சுட்டதுக்கு எல்லாரும் காதுல எல்லாம் தோடலா காணும். அதுல பூந்து நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி எனக்குன்னு ஒரு வீடு காடி எல்லாம் சேர்த்து அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிட்டு இருக்கணும்னு ஒண்ணு. சரி, நீங்க எஸ்பிஎம்ல தேர்ச்சி பெறாததுக்கு என்ன முக்கியமான காரணம் ஜீவன்? எனக்கு முக்கியமான காரணம்னா, என் கூட்டாளி ஸ்கூல் நிறைய பேர் சேர்ந்து வெளியே போறது. கூட்டாளி தான் காரணம், நீங்க காரணம் இல்ல. நானும் காரணக்கா. என்ன பண்ணீங்க நீங்க சொல்லவே இல்லையே. கூட்டாளி தான் காரணம் அப்படின்னா, நீங்க செய்த அந்த நல்ல நல்ல செயல்கள்லாம் என்ன? பொந்தைங்க பண்ணுவோம், கிளாஸ் போக மாட்டோம், கிளாஸ்ல உட்காந்தா படிக்க மாட்டோம், கதை அடிச்சுக்கிட்டு. அந்த படிப்பு மேல உங்களுக்கு ஏன் வெறுப்பு ஏற்பட்டுச்சு ஜீவன்? அது என்னன்னு தெரியலக்கா. எல்லாம் வந்து சப்ஜெக்டும் இங்கிலீஷ்ல வர்றதுனால, நாங்க ஆரம்பத்தில் தமிழ் பள்ளியில் படிச்சோமா, அதனால ஒரு இது இல்லக்கா. ஆர்வமே இல்ல, ஒரு இது இல்ல அவங்களுக்கு, ஒரு ஈர்ப்பும் இல்ல. சரி, ஆங்கிலத்துல இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஈடுபாடு காட்டிருக்கலாம்ல. எப்படியோ படிச்சதுல அவங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் உதவி எல்லாம் கேட்டிருக்கலாம்ல. எப்படியோ படிச்சதெல்லாம் நினைச்சோம், நான் படிப்பு மண்டைக்காரல, கூட்டாளி கூட இருக்கதான் இதுதான் காரணம் இல்லையா? இவர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஆகணும்னு ரொம்ப ஆசை. போலீஸ்ல போறணுக்கா, ஒரு துப்பொறி ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, அது ஏன் அந்த கொலை நடந்தது எல்லாமே இன்வெஸ்டிகேட்டிவ், இவரு ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஆகுறதுக்கு வந்து மலையில வந்து கிரெடிட் இருக்கணும் பாருங்க. சில பாடங்கள்ல வந்து கிரெடிட் இருக்கணும், ஆனா இவர்கிட்ட வந்து அந்த பாடங்கள்ல வந்து கிரெடிட் இல்ல. அப்ப இவரும் வந்து பரீட்சையில எல்லாம் ஃபெயில் பண்ணிட்டாரு. அப்ப பிறகு வந்து எல்லாம் ரிசல்ட் எடுத்துட்டு வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதா போலீஸ்க்குன்னு சொல்லும் போது அப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீ இது முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இந்த விஷயம் வந்து அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல அவங்களுடைய சுழி சரியில்லையா என்னன்னு அது எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த நேரத்துல அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அப்பனா கூட்டாளியோட்டு கல்வியோட அருமை வந்து அந்த நேரத்துல காலம் கடந்த பிறகுதான் வந்து தெரியுது. சரிங்க ஜீவன், இதற்கு பிறகு நீங்க என்ன செய்யலான் இருக்கீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? திருப்பி உங்களோட நண்பர்கள்லாம் வந்து உங்களை பாத்தாங்களா? இப்ப ஹரி சொன்னது போல இல்லக்கா, வந்து பாத்தாங்க. ஆனா வந்து நான் வேலை இடபிள்யூஆர்எஃப் இருக்கிறதுனால அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண நேரமே கிடைக்கிறது இல்ல. ராத்திரி வீட்டுக்கு போக மணி லேட் ஆயிரும், கால வெள்ள நினைச்சு வந்துரும். ஆபீஸ்ல நிறைய வேலை அக்கா தராங்க, அது பாத்துக்கிட்டு இப்ப இடபிள்யூஆர்எஃப் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி எனக்கு கருதுறேங்க. அப்படியா? கேக்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆபீஸ்ல பொன் கோகிலம் ஒரு 20 பேர்கிட்ட இருப்பாங்க, அது ஒரு பெரிய குடும்பம். அதனால இவங்க பின்தங்கிய மாணவர்கள் எல்லாருமே வந்து இப்பொழுது வந்து இடபிள்யூஆர்எஃப் அலுவலகத்துல நிச்சயமா பாக்கலாம். நான் சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் நம்ம செல்ல பிள்ளைகள். இதுல என்ன ஒரு பியூட்டினா, அகெய்ன் நான் சொல்ற மாதிரி, இங்க இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஹீரோ. ஏன் தெரியுங்களா, இவங்க மற்றொரு பின்தங்கிய மாணவர்களை பாத்துக்கிறாங்க. இவங்க ஒரு ஆள் எங்க போற ஸ்கூலுக்கு போனியா, கரெக்டா போனியா, இவங்க இன்னொரு பின்தங்கிய மாணவர்களை செக் பண்றாங்க. பிகாஸ் இவங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஃபார்ம் 2 பிள்ளைங்க, ஃபார்ம் 1 பிள்ளைங்க எல்லாம் சில நேரத்துல இந்த மாணவர்கள் வருவாங்க, பாத்து சொல்லுவாங்க, இது பண்ணாத, இது பண்றியா, ஒரு ஸ்கூலுக்கு போறியா இல்லையா. யுவனேஸ்வரன் இன்னொருத்தர் இருக்காரு, இவரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இவர் வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் குடுக்கறாரு, கா ஸ்கூலுக்கு போனாரு, ஆனா 2 நாளா ஸ்கூலுக்கு போல, பொந்தைங்க பண்றாரு அப்படின்னு இன்னொரு மாணவரை பத்தி என்கிட்ட வந்து சொல்லுவாரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு அக்கறை பாருங்க. அப்ப அவங்களே வந்து அவங்கள ஒரு ஹீரோவா பாத்துக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சூர்யா அந்த படங்கள்ல வர்ற ஹீரோவை விட இவங்க தான் ஒரு கதாநாயகங்க. சரி, அடுத்து நீங்க சொன்னது போல யுவனேஸ்வரன், வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அது நீங்களும் ஒரு ஹீரோ இப்போ, ஒரு கதாநாயகர். அப்படியே அவ்வளவு வைக்கப்படுறீங்க. சரி யுவனேஸ்வரர், நீங்க எப்படி என்ன செய்யலாம்னு திட்டம் வச்சிருக்கீங்க? அங்க வந்து இடபிள்யூஆர்எஃப் வந்தேன், ஸ்கில் ட்ரைனிங் மலரக்கா பாத்திருந்தாங்க. சோ அதுல போயிட்டு அந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் பாத்திருந்தாங்க. சோ அதுல போயிட்டு ஒரு இது நான் படிச்சு ஒரு நல்ல லெவல வந்து என்ன நம்பியும் பல பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நல்லா படிச்சு. உங்களை பார்க்கும் போது இந்த பின்தங்கிய மாணவர் மாதிரியே தெரியல, அவ்வளவு ஒரு நல்ல கலையா இருக்கீங்க நீங்க. நீங்க எப்படி அடிபுடி சண்டை எல்லாம் போவீங்களா? சண்டை எல்லாம் அவ்வளவுன்னு சொல்ல முடியாதுக்கா, பேச்சு வாட்டியே நானும் நினைச்சு இல்லன்னு சொல்ல போறாரு அப்படின்னு. அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு பள்ளியில? பின்னாடி நண்பர்களை என்ன நடக்கும், கிளாஸ் வெளியே இருந்தா என்ன நடக்கும், கிளாஸ் வெளியே போயிருவேன். எப்படி இருக்கு நினைக்கும் போது கிளாஸ் உள்ளுக்கு வந்துருவீங்க? கிளாஸ் உள்ள இருந்தா தூங்குவேன், வெளியே போன சுத்துவேன். நல்ல ஒரு கொள்கை. ஏன் இந்த ஆர்வம் உங்களுக்கு? தெலகா அது கூட்டல கூட சேர்ந்து அப்படியே பழகிடுச்சு. அங்க இந்த மூன்று பேத்துக்கும் பாத்தீங்கன்னா மலர் முக்கியமா வந்து நண்பர்கள், அவங்கதான் வந்து ஒரு சூழலை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க இல்லையா? ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி பின்தங்கிய மாணவர்களுக்கு சீக்கிரம் நண்பர்கள் கிடைச்சிருவாங்க. அவங்க தேடும் போது அவங்க அவங்கள வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இல்ல. ரைட், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இவங்க என்ன பண்ணிருவாங்க, ஒரு நல்லா படிக்கிற மாணவனும் சரி, அவன் நல்ல போக்குல போயிட்டு இருக்கிற மாணவரும் சரி, அவருக்கிட்ட இவங்க நெருங்குறதுக்கு இவங்க கொஞ்சம் அச்சு படுவாங்க. ஏன் தெரியுங்களா, ஓ நான் ஒழுங்கா படிக்கலாம், அவன் நல்லா படிக்கிறான், அவர் உடனே அவர் நல்லா படிக்கிறான், என் எதிரி அவன். ஏன் தெரியுங்களா, அந்த மாதிரி தானே சமுதாயம் ஆக்கி வச்சிருக்கு. ஒரு வகையில பார்த்தோம்னா சமுதாயம் அப்படிதானே ஆக்கி வச்சிருக்கு. ஓ அவங்க எல்லாம் நல்லா எடுத்தா அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறீங்க, நாங்கெல்லாம் ஃபெயில் பண்ணா எங்களுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டீங்களே. அது அவங்களையும் ஊக்கப்படுத்துறதுக்கு அங்க ஆள் இல்ல. அதனால அப்ப அங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இவரு சேர்த்துக்க மாட்டாரு, நான் யார் என்ன சேர்த்துக்குவாங்க, நான் அங்க சேர்ந்துக்கிறேன். அப்ப இந்த பிந்தைங்க மாதிரிலாம் ஓகே நானும் ஃபெயிலு நீயும் ஃபெயிலு, ஓகே பிரச்சனை இல்ல, அவங்கக்குள்ள அவங்க பேசிட்டு அவங்க சேர்ந்துக்கிறாங்க. சோ இதனாலதான் அவங்க வந்து ஓகே கூட்ட கடவுளே கண்க என்ன இது கணவனே கண்கண்ட தெய்வம் மாதிரி இவங்களுக்கு நண்பனே கண்கண்ட தெய்வம். சோ அவங்க நண்பன் என்ன சொல்றாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்களால யோசிக்க கூட முடியாத நிலையில இருக்காங்க. சரிங்க சொல்லுங்க யுவனேஸ்வரன். நானும் பின்தங்கிய மாணவர் தான். சோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இது கேக்குறவங்க எல்லாம், அப்படி அவங்களுக்கும் என்ன மாதிரி ஆகணும் நல்லா தெரிஞ்சு வரணும்னா ஈடபிள்யூ வாங்க, கண்டிப்பா தெரிஞ்சுதான். அப்ப நீங்க உண்மையிலே ஒரு கதாநாயகன் தாக்க நீங்க இருப்பீங்க அங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியா. ஆக்சுவலி இது இடபிள்யூ கூட இல்ல போன், இது வந்து எப்படி தெரியுங்களா, நாங்க வந்து ஒரு எங்க நேரத்தை ஒதுக்குறோம், வேற ஒண்ணுமே இல்ல, நாங்க எங்க நேரத்தை ஒதுக்குறோம், இவங்கள நாங்க பாக்குறோம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு அக்கறை எடுத்து இவங்களுக்கு சரி நாங்க இருக்கோம் வா பேசுவோம், உன் பிரச்சனை என்ன, நாங்க வந்து எங்க காது கொடுத்து கேக்குறோம் அவனுங்க கதையை, அவங்க கதையை நாங்க கேக்குறோம், என்ன பிரச்சனை, ஏன் உன்னால படிக்க முடியல. இப்ப பாருங்க இவங்க எல்லாம் நீங்க தனியா கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இவங்கனால செய்ய முடியாது. இப்ப தனியா கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பேசுவாங்களா? நிச்சயமா இவங்க ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும், ஏன் நான் வந்து கிளாஸ்க்கு போல நான் சொல்லணும், ஏன் நான் வந்து நானே பின்தங்கிய மாணவர்னு உங்கள்கிட்ட நான் சொல்லணும், அது காட்டிக்க மாட்டாங்களே. ஆனா இப்ப ரேடியோல பேசிட்டு இருக்கிற அளவுக்குனா அப்ப அவங்க வந்து ஏன் தெரியுங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஓகே எல்லாருமே வந்து இப்ப இதுல பிரச்சனை இல்ல, சரி நான் பின்தங்கிய மாணவர், ஆனா நான் ஏன் ஆவனேன், எனக்கு தெரியுது என்னோட தவறு என்னன்ட்டு எனக்கு தெரியுது. அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நீங்க இடபிள்யூஆர்எஃப் மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொரு வீடையும் நீங்க ஒரு சென்டர் ஆக்கலாம், பின்தங்கிய மாணவர்களுடைய சென்டர் ஆக்கலாம். இப்ப அந்த வீட்டுல வந்து உங்க பையனோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வரவீங்க, வர வச்சுட்டு உட்காந்துட்டு ஓகே ஒரு கோப்பி கலைக்கு கொடுக்கலாம், காஃபி கலைக்கு கொடுத்துட்டு ஓகே எல்லாம் புக் எடுத்து படிங்க, சரி ஒரு பாடம் படிங்க, ஒரு பாடம் படிச்சு ரெண்டு ஹவர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, சரி பந்தலாடு பாக்க போறீங்களா, சரி பந்தலாடு உட்காந்து பாருங்க, அங்க வந்து அந்த நீங்களும் உட்காந்து சேர்ந்து பாருங்களேன் அந்த பிள்ளைங்க கூட. அப்ப அவங்க கூட்டாளியை நீங்க அரவணைக்கணும். அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஓ அம்மா வந்து என் நண்பர்களை மதிக்கிறாங்க, அம்மாக்கும் எங்க நண்பர்கள் மேலயும் கருத்து இருக்கு. அப்ப அந்த நண்பன் என்ன நினைப்பான், பரவாயில்ல யுவனேஸ்வரோட அம்மா வந்து நம்மளை பத்தி ரொம்ப கருத்து எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி போவாதீங்கயா, எடுத்தோட எங்க என் பையனை கூட்டி போனேன் அப்படின்னு கேட்காம எங்க மாதிரி போவாதீங்கன்னு சொல்லும் போது அப்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க, இது எத்தனை பேர் செய்யறாங்க. அன்பும் அரவணைப்பும் இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி மேலும் நம்ம பேச போறோம் செல்லுமலர். அதற்கிடையில் நேர்களே 1800 8833 கட்டணமில்லாத தொலைபேசி எண் அலுவலக நேரத்தில் நீங்கள் நாளை அழைக்கலாம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWR கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் பலதரப்பட்ட செயல் திட்டங்களை ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தி வருகின்றது. ஆங்கில வளமை திட்டம், 21 நாள் ஆங்கில முகாம், தொழில் வழிகாட்டல் பட்டறைகள், தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையம், மீள் உருவாக்க திட்டம், இளையோர் மன்றம் போன்ற திட்டங்கள் இவற்றில் சில. ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தப்படும் இத்திட்டங்களுக்கு பெருமளவிலான நிதி தேவைப்படுகின்றது. நம் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு கல்வி மிக முக்கியமானது என்பதை கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. நமது அறியாமை இருளை அகற்றி காலங்காலமாய் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அவப்பெயரை கல்வி ஒன்றினால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். வளர்ச்சியடைந்த ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைப்பதே நமது குறிக்கோளாகும். கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில் நமது இளைய சமுதாயத்தை தொடர்ந்து ஈடுபட வைக்க வேண்டும் என்பதே நமது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சமூக நோய்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் விடுபட கல்வி ஒன்றினால் மட்டுமே வழி அமைத்து தர முடியும். பள்ளியிலிருந்து பாதியிலேயே படிப்பை நிறுத்தி வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அவர்களுக்கான தரமான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அம்மாணவர்கள் வாழ்வில் பின்தங்கி விடாமல் இருப்பதற்கு திரட்டப்படும் இந்த நிதி பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த தனியாக ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்குழுவின் வழி நன்கொடை வழங்குபவர்கள் அடையாளம் காணப்பட்டு ஓராண்டு காலத்திற்கு முழுமையாக ஒவ்வொரு மாதமும் 100 ரிங்கிட்டை நன்கொடை வழங்குவதற்கு அவர்களை தயார்படுத்துகின்றோம். சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நல்ல மனமும் அர்ப்பணிப்பு உணர்வும் சமுதாய கடப்பாடும் கொண்ட அனைவரையும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இத்திட்டம் ஆகஸ்ட் 2009 தொடங்கி ஆகஸ்ட் 2010 வரை வரையறுக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்கள் வெற்றி பெற அனைவரது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0326934671 அல்லது 0326934672 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலிக்க 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWR. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். மக்கள் நடுவே சவாலே சமாளி. சரிங்க செல்லுமலர் சொல்லுங்க. இந்த முதல்ல நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம்ல, தஞ்சோங் மோட்டோர்னு நான் சொன்னேன். இந்த சில வேலை வாய்ப்புகள் நிறைய வச்சிருக்கீங்க. இப்ப எப்படின்னா, இப்ப இந்த 17 வயசு நம்ம இளைஞர்கள் இருக்காங்க, SPMல வந்து பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் பண்ணாலும் சரி, இல்லாட்டி அவங்க வந்து ஃபார்ம் 3ல டிராப் அவுட் ஆனாலும் சரி, இல்லாட்டி அவங்க ஸ்கூலுக்கே போகாம இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லை. அப்படி வந்து அவங்க சில சூழ்நிலையினால, அந்த குடும்ப சூழ்நிலை சரியில்லாம இருந்தா, சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 6ஆம் ஆண்டுலயே வந்து வேலைக்கு போறவங்களாம் இருக்காங்க, ஃபார்ம் 1ல வேலைக்கு போறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி சூழல்ல இருந்தாலும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்கதான் போறது, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையா. அப்ப என்னைக்கும் ஒன்னே ஒண்ணு மாணவர்கள் என்ன நினைச்சுக்கணும், சிலவங்களுக்கு வந்து தலைக்குள்ள மூளை இருந்தா இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து கைதான் மூளை. அவங்களுக்கு கை தொழில் தான் அந்த, அவங்களுக்கு ஒரு போனை கொடுத்து அவங்கள ரிப்பேர் பண்ண சொன்னீங்கன்னா என்னாச்சும் பண்ணி அதை எப்படியாவது அவங்க அந்த போனை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த திறமை இருக்குது. சோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி 18ல இருந்து 25 வயசு என்னன்னா 18 வயசு மேல இருக்கணும். ஏன்னா SPM முடிச்சவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல. அப்ப 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து இது என்ன வேலைன்னா நிச்சயமா நேர்கள் கேட்பாங்க, என்ன வேலை இது தஞ்சோங் மோட்டார்ல அப்படின்னா, இந்த காடி ஓட்டு பகுதிகள்லாம் இருக்குல்ல, குறிப்பா ஆண்கள் ஆண்கள் தான் அந்த காடியோட பாடி பார்ட்ஸ் சொல்றாங்களே, அந்த பார்ட்ஸ வந்து ஒருங்கிணைச்சு அதை அசம்பிள் பண்ணி அது வந்து ஒரு காடியை உருவாக்குறது. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. அந்த காடியை பெயிண்ட் பண்றது, ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, மொத காடி டயர், அதுக்கப்புறம் அதை என்ன பூட்டணும், அப்புறம் எல்லாமே, அப்ப கடைசியா வந்து அந்த காடி உருவாகி அதை டெஸ்ட் டிரைவ் பண்றது, ஃபுல்லா வந்து ஒரு காடியை உருவாக்குற ஒரு வேலை இது. அப்போ வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து உங்களுடைய திறமையை பார்த்து உங்களை அந்த வேலைக்கு அனுப்புவாங்க. அப்ப நீங்க காடி வந்து பெயிண்ட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி நீங்க வந்து அந்த அந்த இது டயரை பூட்ட போறீங்களா. சோ ஒவ்வொருக்கும் வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அந்த திறன் பயிற்சி, இது வந்து திறன் தான் தேவைப்படுது பாருங்க. அவங்களுடைய ஸ்கில்ஸ் தான். ஹரி சொன்னது போல அவர் வந்து ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து குறிப்பா ஆண்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வாகனம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தோட ஆட்டோமோட்டிவ் வேணும், ஆட்டோமோட்டிவ் வேணும் எனக்கு தெரியும். நிறைய மாணவர்களுக்கு காடினா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு, அவங்க போய் படிச்சிருக்க கூட மாட்டாங்க, ஆனா வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், பழுது பாக்கிறது தெரியும். ஆமா, அப்ப அந்த மாதிரி ஆர்வம் உள்ள மாணவர்களும் சரி எங்களை உடனே தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் முடிச்ச மாணவர்கள் வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 முடிச்சிட்டு எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, வயரிங் செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, ஆட்டோமோட்டிவ் மெக்கட்ரானிக்ஸ் எந்த ஒரு திறன் பயிற்சியோட சான்றிதழ்கள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம், இந்த வேலைக்கு அவங்க விண்ணப்பம் போடலாம். இதுல என்னன்னா நிச்சயமா அடுத்த கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சரி சரி சம்பளம் எவ்வளவு, இவ்வளவு வேலையும் செய்ய வச்சுட்டு எங்களுக்கு 500 வழி 600 வழி கொடுப்பீங்க அப்படின்ட்டு பிள்ளைங்க நினைப்பாங்க. பின்தங்க மாணவர்களுக்கு மைண்ட்ல இதெல்லாம் ஓடும். ஏன் தெரியுங்களா, இப்ப பாஸ்டான உலகத்துல வந்து சீக்கிரம் எனக்கு காசு கொடுங்க, அதனாலதான் ட்ராக் புஷ் பண்றாங்க. பிள்ளைங்க பாத்திருக்கீங்களா, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 200-300 வழி கிடைக்குது. ஒரு போதைப் பொருளை அவங்க கடத்தி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு அவங்களுக்கு 200-300 வழி அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த சீக்கிரம் வேணும், சீக்கிரம் வேணும்ன்ற எண்ணம் வந்து நம்ம மாணவர்கள் ரொம்பவே இருக்குது. சோ அது இருக்க கூடாது. அப்ப என்ன சொல்லணும், அது வந்து ஒரு குறுகிய காலத்துல உள்ள சந்தோஷம் தான். ஆனா பிடிப்பட்டா ஒரு 10-20 வருஷம் நீங்க எழுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சோ அதனால இப்ப இந்த ஸ்டார்டிங் சேலரி இந்த தொழிலுக்கு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மொத்தமா வந்து அவங்களுக்கு 900 வழி ஏறக்குறைய அவங்க நல்லா வேலை செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு கரெக்டா போனாங்கன்னா அவங்களுக்கு 6 வழி இருக்குது. அதெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 650 வழி, ஃபுட் அலவன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு 900 வழிக்கு மேல அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து வந்து இவங்க அங்க இப்ப நக்கடால இருக்கிறேன், எனக்கு வந்து வேலை தேவைப்படுது, நான் ஜோஹர்ல இருக்கேன், எப்படி இது இந்த தஞ்சோங் மோட்டார்ஸ் எங்க இருக்குது, இது வந்து புக்கெட் பெரும் தோங்குற அவங்க கிட்ட இருக்குது. அப்ப நிச்சயமா அவங்க தங்குறதுக்கு எப்படி இடம்லாம் வசதி இருக்குதா, தங்குறதுக்கு இடம் இருக்குது. அதே சமயத்துல பஸ் வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்பனா நீங்க தங்குற இடத்துல இருந்து பஸ்ல காலையில எந்திரிச்சு நீங்க கம்பெனிக்கு போயிடணும், கம்பெனியில வேலை முடிச்சுட்டு நீங்க திரும்பி வந்துடலாம். அப்ப நீங்க வந்து அந்த கம்பெனிலே வந்து சாப்பாடும் கொடுக்கறாங்க, அதுவும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பிரைஸ். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் அந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு வந்துட்டேன். நான் என்னைக்கும் வந்து எங்களுடைய மாணவர்களை வந்து எந்த மாணவர்களும் சரி, அவங்களை ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் சேர்த்து வைக்க போறேன்னா, இல்லாட்டி நாங்க ஏதாவது ஒரு இடத்துல நாங்க போய் அனுப்ப போறோம்னா, நாங்க அதுக்கு முன்னாடியே போய் பாத்துருவோம் அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வசதிகள் இருக்கு, எல்லாத்தையும் போய் பாத்துருவோம். பாதுகாப்பு எல்லாம் உறுதிப்படுத்திடுவோம். பிற்பாடு வந்து அவங்க அங்க போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்க கூடாது பாருங்க. நிச்சயமா வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் கடுமையான வேலையா தான் இருக்கலாம். இப்ப அது கூட நான் இந்த எலும்பா இருக்கிற மாணவர்களுக்கு கூட சொல்லணும், அவங்க எல்லாம் சில நேரங்களில் வந்துட்டு முடியலக்கான்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் சில நேரங்கள் வந்து இரும்பு ஜாமா பாருங்க, காடி வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்களே, இது வந்து ஒரு கிளரிக்கல் வேலை இல்ல, உட்காந்து டைப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இது கொஞ்சம் கடுமையான வேலை. அதே சமயத்துல மாணவர்களுக்கு வந்து உண்மையிலே பரவாயில்ல, உழைச்சி நான் மேல வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே. இப்ப குறிப்பா வந்து வேலையே கிடைக்காத அந்த மாதிரி மாணவர்கள், உண்மையிலே நான் வேலை வரணும், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, இல்லாட்டி நான் வந்து செய்யற வேலை வந்து நிரந்தரம் இல்ல, நான் செய்யறேன் எனக்கு 1000-2000 வழி கிடைக்குது ஆனா நிரந்தரம் இல்ல, ஒரு கம்பெனி கீழே நான் இல்ல. இப்ப நீங்க ஒரு கம்பெனி கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப் வெட்டப்படும், சொக்ஸோ வெட்டப்படும், சோ இந்த மாதிரி மற்ற விதமான உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்குது பாருங்க. சோ அதனால இந்த மாதிரி வேலைக்கு அவங்க எழுதி போட்டானா நிச்சயமா வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலயும் வந்து ஒரு ஒளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 மாசம் போனஸ் வேற கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும். இப்ப நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியூர்ல இருந்து இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தில்லுவின்தான் அந்த தோட்டப்புறங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பேரால பகண்டத்து பகன் பசி ஜோஹர்ல குழுவாங் பாலு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் தகவல் தெரியாம இருக்காங்க. சோ நேர்களே, எப்போதும் நான் சொல்றது என்னன்னா, இந்த தகவலை நீங்க கேட்டுக்கிட்டு உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு நீங்க மத்தவங்கள்ட்ட கொடுக்காம இருந்தீங்கன்னா அவ்வளவும் பாவம். என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவும் வந்து சரியில்லாத, அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நன்மை பண்ணணும்னா இந்த தகவலை உடனே ஒரு 10 பேருக்காவது போய் நீங்க போய் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். எப்போதும் நான் அதுதானே சொல்றேன், பிகாஸ் நம்ம வந்து ஒரு தகவலை கேட்கிறோம், நீங்க வானொலியை கேட்கறீங்க, உங்களுக்கு அந்த தகவல் தெரியுது, நீங்க கொடுத்து வச்சவங்க. அப்ப கொடுத்து வைக்காதவங்க வெளியே நிறைய பேர் இருப்பாங்க, அந்த தகவலை போயிட்டு சொல்லுங்க, இல்லாட்டி குறுந்தகவல் மூலமா நீங்க அனுப்பலாம். உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு வாரம் இல்ல 2 வாரம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. எங்கிட்ட இருக்குது வந்து ஒரு 50 இளைஞர்கள் எனக்கு தேவைப்படுது. இறுதி நாள் எப்போ சொல்லுமல்ல? இறுதி நாள் வந்து 2வது வாரம், 5வது மாதத்துல 2வது வாரத்துக்குள்ள நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மற்ற வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணிரலாம். பிகாஸ் இந்த நேர்காணல் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணிருவோம். அப்ப ஒரேடியா அவங்க வந்து இன்டர்வியூ பண்றதுனா கூட, அப்படி வந்து இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இப்ப சுங்காய்ப்பு தண்ணின்னு வச்சுக்கோமே, கூலேம்ல ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, அவருக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க, அப்படின்னா ஒண்ணும் பண்ணாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாணவர்கள் ஒரு 20-30 மாணவர்கள் அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும்னா, அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரு 20-30 மாணவர் நான் வந்து இந்த தஞ்சோங் மோட்டார் அவங்க கிட்ட வந்து நான் தொடர்பு கொண்டு அவங்களை நேரடியாக அந்த நேர்காணல அங்கேயே நடத்த சொல்லலாம். அது நான் ஏற்பாடு பண்ண நாங்க தயார். 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அப்படின்னு சொன்னீங்களா, வரும்போது என்ன கொண்டு வரணும்? அவங்க வந்து அவங்களுடைய ஐசி போட்டோ காப்பி ஒன்று எடுத்துட்டு வரணும். அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த எஸ்பிஎம் முடிச்சிருந்தாங்கன்னா எஸ்பிஎம் உடைய சான்றிதழ் எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லாட்டி பிஎம்ஆர்னா பிஎம்ஆர், அப்படி எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுடைய ஐசி அந்த அடையாள அட்டை வந்து ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இருந்து எந்த டாக்குமெண்ட் ரெலவென்டான டாக்குமெண்ட், இப்ப சர்டிபிகேட் முடிச்சிட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு வரணும். இப்ப அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அப்போ அதை நிரூபிக்கிற அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு இது வச்சிருக்கணுமே. இப்ப அவங்க வந்து சில நேரங்களில் பையன் வருவாங்க, ஆனா அவங்க சொல்லிருவாங்க ஆனா வீட்டு ஓடி வந்திருக்கிறவங்க கூட சில மாணவர்கள் இருக்காங்க. சோ அந்த மாதிரி மாணவர்கள் ஒருமே ஒண்ணுமே சான்றிதழ் எடுத்துட்டு வர மாட்டாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க அக்கா எனக்கு வேலை கிடைச்சா சரி. அந்த மாதிரி மாணவர்கள் எங்களை தொடர்பு கொண்டா நாங்க வந்து எங்களால நாங்க உதவிகளை செஞ்சு அந்த நேரம் அந்த கம்பெனிக்கு நாங்க வந்து அனுப்ப முயற்சி பண்ணுவோம். 1-8-8-8-3-9-7-3 இந்த எண்களுக்கு வந்து நீங்க அழைச்சிங்கன்னு சொன்னா தாராளமாக மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். சரிங்க செல்லுமலர், நிறைவு பாடலுக்கும் நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடல கேட்டுவிடுவோம். ஜீவன் ஹரிச்சந்திரன் யுவனேஸ்வரன் முதல் சொன்னது போல நண்பர்களால தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆக அவங்களுக்காக அந்த நண்பர்களுடைய பாடலாக இதற்கப்புறம் நீங்க போக போற இடத்துல உங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். நிச்சயமாக நல்ல சூழலில் நல்ல விதமாக உங்களுடைய அந்த எதிர்கால இலக்கை வந்து நீங்க எல்லாம் அடைவீங்க அப்படின்னு மினல் எஃப்எம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. ஒரு சின்ன நன்றி சொல்ல மாட்டீங்களா ஜீவன்? சிரிச்சிட்டு இருக்கீங்க. நன்றிக்கா. சரி செல்லுமலர், நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய நேர்கள் அழைச்சி வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டு இருக்காங்க, அதாவது அவசரத்துல வந்து எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி. சரி, உங்களை நேரடியா வந்து பார்ப்பதற்கோ அல்லது வந்து மேல் விவரங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா எப்படி தொடர்பு கொள்வது? 1-8-0-0-8-8-3-9-7-3 எப்போதும் சொல்ற மாதிரி 1-8-0-0-8-8-3-9-7-3 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த எண் ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா எல்லாரும் கால் பண்ண, கிடைக்கலனா எங்களுடைய அலுவலகத்துக்கு கால் பண்ணுங்க. 2-6-9-3-4-6-7-1 4671 ஆக அகப்பக்கத்திலையும் நீங்கள் சென்று மெயில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். www.ewrf.org.my எனக்கு மனதம் ஆயிருச்சு, மனப்பாடாயிருச்சு. சரி, இந்த நேரத்துல பின்தங்கிய மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலோ அல்லது வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலோ நிச்சயமாக இடபிள்யூஆர்எஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் செல்லுமலர் பல தகவல்களை நம்மோடு நம்மளுடைய நேர்களோடையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. குறிப்பாக ஜீவன், ஹரிச்சந்திரன், யுவனேஸ்வரன் உங்களுடைய அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த வேளையில இடபிள்யூஆர்எஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சி மக்கள் நடுவே ஒரு நிறைவை நாடுகின்றது. அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 2:10-15 சந்திப்போம். நன்றி, வணக்கம் அன்பு நேயர்களே. இரவு 11:00